Hey, yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from Mumbai. Yeah. Let's go. When you hear this f***ing song, you better pump up the volume. Turn up the volume, better pump up the volume. Yeah. Yo, we got that kind of swag. Mumbai town is where it's at. Make it rain like superstars. Chill with models at F-bar. See the Bangra like Punjabis. And our style is so nababi. Yo, we show you how to drink. And we show you how to party. You ain't got no Goa beach. You ain't got no Shah Rukh Khan. Ain't got no India Gate. And we so fresh and you're so late. Ride Mercedes cars. Got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop. உங்களுக்கு இந்தியா கேட்டு எங்களுக்கு எல்ஐசி பேட்டு உங்களுக்கு கோவால பீச்சு எங்களுக்கு மரினா தமாசு உங்க ஒரு சப்பாத்தி குருமா எங்க ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மே கிடமா உங்களுக்கு இந்தியா கேட்டு எங்களுக்கு எல்ஐசி பேட்டு உங்களுக்கு கோவால பீச்சு எங்களுக்கு மரினா தமாசு உங்க ஒரு சப்பாத்தி குருமா எங்க ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மே கிடமா I'm a Chennai City gangsta. I'm a Chennai City gangsta. Okay, I'm a Madrasi, delirinda modi para para desi. Unmayana nattuke viswasi, a prachana panna ka pendidu Madrasi. It's my Chennai city, get par engala patti, naanga chinna pasanga vachi. Vettita analu sema pisi, yo. It's my visiting card, priyana ticket pakkomba. Unga kitta irukkatu maayiram kaante, enga thalaivar thaanda ennikume superstar. Now, what are they sonna? நட்புக்கு பிரச்சனை நான் வருவேன் எங்களுக்கு பிரச்சனை நீ வருவேன் நம்மளுக்கு பிரச்சனை யார் வருவாடே தமிழ்நாடு கிளம்புண்டா முடிய வச்சு மலையா இழுப்போம் வந்தா மல போனா நட்புக்காக உயிரை கொடுப்போம் எங்க கிட்ட வேணா இதுதான் சென்னை கெத்து நட்புதான் எங்க சொத்து கைகள தூக்கி கத்து இது சென்னைடா சென்னைடா இதுதான்டா சென்னை கெத்து நட்புதான் எங்க சொத்து கைகள தூக்கி கத்து இது சென்னைடா சென்னைடா